श्रीमान्यैतरुणाचार्यः कपितार्चिकेसरे वेदान्ताचार्यो मे सन्निधत्तां सुधारुते अस्तु गुरुपरम्परायणः இந்த அதிகரணம் அந்தர்யாம அதிகரணம் சொல்லச்ச சங்கிரகமா அதை பத்தி பார்த்தோம். இந்த அந்தர்யாம அதிகரணம் ரொம்ப நமக்கு முக்கியமானது. ஏன் அப்படின்னாக்க நம்ம சித்தாந்தத்துல மட்டும்தான் சரீராத்ம பாவத்தை ஒத்துருக்கோம். இது பிரதான பிரதிதந்திரம். பிரதான பிரதிதந்திரம்னாக்க ஒரு எத்தனையோ சர்வதந்திர சித்தாந்தம் பிரதிதந்திர சித்தாந்தம் ரெண்டும் உண்டு. பிரதிதந்திர சித்தாந்தம்னாக்கா நாம மத்திரம் ஒத்துக்கிறது தான் பிரதிதந்திர சித்தாந்தம். அதே சர்வதந்திர சித்தாந்தம்னாக்க எல்லாரும் ஒத்துக்கிறது வேதம் பிரமாணம். வேதம் பிரமாணம் எல்லாரும் ஒத்துக்கிறது தான் அது. அதனால அது சர்வதந்திர சித்தாந்தம். அது மாதிரி ஆத்மா ஆத்மான் இருக்கு, பரமாத்மான் இருக்கு, அது எல்லாருமே ஒத்துக்கிறோம். அதாவது ஆஸ்திகா எல்லாருமே வேதத்தை ஒத்துக்கிற வார்த்தனை பேருமே இதெல்லாம் ஒத்துன்னு போயிடுதான். இதுல இது வந்து சர்வதந்திர சித்தாந்தம், எல்லாரும் ஒத்துக்கிறது. ஆனால் பிரதிதந்திர சித்தாந்தம்னாக்க நம்ம சித்தாந்தத்தை மட்டுமே ஒத்துக்குப்போம், வேற எந்த சித்தாந்தத்தையும் ஒத்துக்க மாட்டா. இது பிரதிதந்திரம். தந்திரம்னாக்க அவாவா சாஸ்திரம். பிரதினா அந்த அவாவா சாஸ்திரத்துல மாத்திரமே அங்கீகரிக்கப்பட்டது சித்தாந்தம். இது அந்தர்யாமித்வம். பகவான் உள்ளுக்குள்ள உட்கார்ந்து அந்தர்யாமியாக எழுந்துருளி நமக்கு சரீரியாக எழுந்துருளி சரீரமான நம்ம எல்லாம் நியமனம் பண்றோம் அப்படின்னு சொல்றது இந்த அதிகரணத்தில் சாதிக்கிறேன். அதனால இந்த அதிகரணத்துக்கு ரொம்ப ஏற்றம் அதிகம். இதுல இந்த அந்தர்யாமித்வம் சொல்லச்ச பூர்வபக்ஷி நிறைய எச்சுகளை சொல்றான். ஏன்னா அங்க இந்த இது போன அதிகரணத்துல நாம என்ன சொன்னோம், எஸ் சக்ஷுஷி திஷ்டன்னு அப்படின்னுட்டு அந்தர்யாமி பிராமணத்தை சொல்லப்பட்டிருக்கு. அதனால ஏஷோ அக்ஷினி புருஷோ திருஷ்யதேன்னு அங்க வாக்கியம், கண்ணுக்குள்ள இருக்கிற புருஷன் யாருன்னு விசாரம் வச்சு அப்ப அதுக்கு சமாதானம் சொல்றதுக்கு எஸ் சக்ஷுஷி திஷ்டன் வாக்கியத்தை எடுத்துண்டாவா. இப்ப என்ன ஆகுதுன்னா இந்த எஸ் சக்ஷுஷி திஷ்டன் திஷ்டன் யாரு கண்ணுக்குள்ள இருந்துருக்கானோ அவன் ஏஷோ அக்ஷினி புருஷோ திருஷ்யதேன்னு சொல்லப்படுறான். கண்ணுக்குள்ளே இந்த ஒரு புருஷன் பார்க்கப்படுகிறானோ, இங்க திஷ்டன் இருக்கு, அங்க திருஷ்யதே உள்ள கண்ணுக்குள்ள இருக்கிறவன் இருக்கிறவன் இங்க கண்ணுக்குள்ள பார்க்கப்படுகிறான் அப்படின்னு அங்க சொல்லப்பட்டது. ஒன்னு சாந்தோக்கியம், இன்னொன்னு பிரகதாரண்ய உபனிஷத். இப்ப அந்தர்யாமி பிராமணம் பிரகதாரண்ய உபனிஷத்துல இருக்கு, அதே உபகோசர வித்தியோ சாந்தோக்கியத்துல இருக்கு. இப்போ இதுல சொல்லப்பட்டது கண்ணுக்குள்ள இருக்கிறவன் அவன் பார்க்கப்படுகிறான் சொல்லப்பட்டது. அதை வச்சிருந்து பரமாத்மா நாங்க சாதிச்சுட்டோம். ஸ்தானாதி எபதேசாச்ச கண்ணுக்குள்ள இருக்கிற ஸ்திதி ஆதிசத்துவத்தினால நியமனம் இவையெல்லாம் அங்க சொல்லப்பட்டது. இப்போ அவன் போர்பட்சி சொல்றான், இந்த அந்தர்யாமி பிராமணத்துல கண்ணுக்குள்ள இருக்கிறவன் எஸ் சக்ஷுஷி திஷ்டன் எவன் கண்ணுக்குள்ள நின்றுருக்கானோ எழுந்துள்ள இருக்கிறானோ அப்படின்னு சொல்லப்பட்ட புருஷன் பரமாத்மாவா இருந்தாத்தான் நீ உபகோசன வித்தியில சொல்லப்பட்டவன் பரமாத்மன் சொல்ல முடியும். அதுவே கிடையாது. கண்ணுக்குள்ள இருக்கிறவன் பரமாத்மாவே கிடையாது, ஜீவன் தான் இங்க இருக்கான் அப்படின்னுட்டு ஒரு இது பண்றான், ஒரு பட்சி ஆட்சேபம் பண்றான். இதுதான் இங்க சங்கரி. நீ அந்த நீ சொல்றதே தவறு. என்ன கண்ணுக்குள்ள இருக்கிறவன் எவனோ அவன் தான் பரமாத்மா வந்து பார்க்கப்படுகிறான். நீ சொன்ன கண்ணுக்குள்ள இருக்கிறவன் அந்தர்யாமி பிராமணத்துல சொல்லப்பட்டவனே ஜீவன் தான், அந்த ஜீவன் தான் உபகோசன வித்தியன்னு சொல்லப்பட்டவன். அப்படி கிரமசாக பார்த்துட்டே போனோம்னாக்க கடைசியில எல்லாமே ஜீவன் தான் வந்துடும், பரமாத்மான்னு மொத்தம் வராது அப்படின்னுட்டு கேள்வி கேட்கிறார். அவ ஆக்ஷேபம் பண்ற, அந்த ஆக்ஷேபத்துக்கு சமாதானம் இந்த ஸ்லோகத்துல சுவாமி சேர்க்கிறார். இந்த அதிகரணத்துல இவன் பூர்வபக்ஷி எப்படி எப்படி எல்லாம் கேட்கிறான் பாருங்க. இங்க வந்து எஸ் பிரதிவியான் திஷ்டன் அப்படின்னு ஒரு இது, எஸ் சக்ஷுஷி திஷ்டன், எஸ் தேஜசி திஷ்டன், ஏ ஆத்மனி திஷ்டன், யோ விஜ்ஞானி திஷ்டன், இந்த மாதிரி ஒவ்வொன்றத்திலையும் ஒவ்வொரு ஜீவன் இருக்கிறது தான் சொல்லப்படுறது. பல ஜீவன்கள் இங்க சொல்லப்படுறது, பல ஜீவன்கள் சொல்லப்படுறதுனாலேயே இங்க சொல்லப்பட்டவர்கள் ஜீவன்கள் தான், நீ சொல்ற மாதிரி பரமாத்மா கிடையாது அப்படின்னுட்டு ஒரு சாதாரண ஒரு யுக்தி அவன் சொல்றான் முதல்ல. அதன் பிறகு அவன் என்ன பண்றான்னாக்கா, அப்படி கிடையாது, ஒருத்தன் திருப்பி நாம கேட்போம், இந்த மாதிரி கண்ணுல இருக்கிறவன் சொல்றமொழியோ கண்ணுல இருக்கிறதோ வெள்ள அந்த வஸ்து இருக்கிறது இந்த வஸ்து சொன்னா கூட ஒத்தனே கூட எல்லாருக்கும் வியாபிச்சிருக்கலாம் ஒரு கேள்வி வந்துடலாம் மொழியோ. அதனால அதை ஒரு யுக்தியா சொல்ல முடியுமா? ஒருத்தனே ஒருத்தன் வந்து பெரிய கோடீஸ்வரன் இருக்கான், அவன் என்ன பண்றான்னாக்கா இன்னைக்கு இந்த ஊர்ல இருக்கான், இன்னொரு நாள் இன்னொரு ஊர்ல இருக்கான், பெரிய பெரிய கம்பெனிகள் இருக்கு அவனுக்கு. இது ஒரே நாள்ல பத்து இடத்துல அவன் இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், பத்து கம்பெனிகள்ல. அப்போ ஒத்தனே பத்து இடத்துல இருக்கலாம் இல்லையா? அந்த மாதிரி கூட இங்க சொல்லிட்டு போலாமே. அதனால இது வந்து சந்தேகம் வந்துடும். அதுக்கோசரம் இன்னொரு யுக்தி என்னன்னா, இந்திரியாதீனமான பிரவர்த்தி, இந்திரியாதீன பிரவர்த்தி, இந்திரியாதீன பிரவர்த்தி அப்படின்னாக்கா அங்க சொல்றதுக்கு திரஷ்டா ஸ்ரோதா மந்தா இப்படி வரிசையா வருது. திரஷ்டானா பாக்கிறவன், ஸ்ரோதான இது பண்றவன், திரஷ்டான பாக்கிறவன், ஸ்ரோதான கேட்கிறவன், மந்தான மரணம் பண்றவன், இப்படி எல்லாம் அங்க சொல்லப்பட்டிருக்கு. இப்படி சொல்லப்பட்டிருக்கிறதுனால இப்ப இந்த கண்ணால பாக்கிறது, அதே மாதிரி காதால கேட்கறது, மனசனால நினைக்கிறது, இதெல்லாம் ஜீவனுக்கு வருமே தவிர்த்து, ஏன்னா பகுவித கரணங்கள், பகுவித இந்திரியங்கள், ஒரு இந்திரியமோ ரெண்டு இந்திரியமோ இல்லை, பதினோரு இந்திரியங்கள் நாம சொல்ல போறோம். இப்படி பதினோரு இந்திரியங்கள்னால பண்ணப்படுற காரியங்கள்லாம் இவனுக்கு தானே வரும், ஜீவனுக்கு வரவே வராது. ஏன் இல்ல, ஏன் பரமாத்மாவுக்கு வந்தா என்ன தப்பு அப்படின்னா, பகவான் எப்படிப்பட்ட ஞானம், அவன் சர்வஜ்ஞன், சர்வஜ்ஞனா போயிடவே அவனுக்கு நித்தியமான ஞானம் இருக்கு. நித்தியமான ஞானம் இருக்கிறதுனால கண்ணை கொண்டு பாக்குறது, காதை கொண்டு கேட்கறது, மனசு கொண்டு சிந்தனை பண்றது அப்படிங்கிறது அவனுக்கு வராது, சர்வேஸ்வரனுக்கு வரவே வராது. அதனால அவனுக்கு இந்த திரஷ்டா ஸ்ரோதா மந்தாங்கிறதெல்லாம் ஒத்து வரவே வராது. ஏன்னா அவனுக்கு அது இது. அது இன்னொன்னு ஒண்ணு இருக்கு, ஞானம் வந்து நித்தியமா போயிடுதுன்னு சொல்ல முடியோ, நித்தியமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டோன்னு என்ன வந்துடும்னாக்கா, இந்த பாருங்க கர்த்ரு ஸ்ரோத்ரு இதுதான் சம்ஸ்கிருத்த சொல்லச்ச ஸ்ரோதா அப்படின்னா ஸ்ரோத்ரு சப்தம், இதுல த்ரு அப்படின்னு இருக்கு, இந்த தா போட்டு கீழே போடுவோம் த்ரு அப்படின்னு. அந்த பிரத்யத்துக்கு கேட்கிறார், அந்த பிரத்யத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா கர்த்தான்னு அர்த்தம். இவனுக்கு நித்தியமான ஞானம் இருந்துருச்சுங்களேன், அவன் ஏன் போட்டிக்கு போறான் அந்த ஞானத்துக்கு அவசரம்? ஏன்னா சர்வஜ்ஞன், சர்வஜ்ஞனா போயிடவே அவனுக்கு எல்லா ஞானமும் அவனுக்கு இருக்கு, நித்தியமாக இருக்கு. நித்தியமா அவனுக்கு ஞானம் இருக்கிறதுனால அவனுக்கு எதுவுமே இந்த தேவை இல்லையாச்சு, அந்த கர்த்தத்துவமே வராது. அதாவது பார்த்தலின் கர்த்தா பார்க்கிறவன், அவன் பார்க்க வேண்டாமே, ஸ்பஷ்டமா அவனை தெரிஞ்சு விடுத்து முன்னாடி சொன்ன பாருங்க, யோவேத்து யுகப சர்வம் சதா சுதா பிரத்யகா, எல்லாமே சுயம் பிரகாசம், இவனோ சர்வஜன். இப்போ நித்திய பூஜி சுயம் பிரகாசம் நம்ம சித்தாந்தம், ஆத்மா சுயம் பிரகாசம் சித்தாந்தம், இப்படிலாம் இருக்குச்சு. இந்த பரமாத்மா இருக்கானோ அவனுக்கு சுதாவே தெரிஞ்சு விடுறது எல்லாமே, அவன் கண்ணால பாக்கணுமா, காதால கேட்க வேண்டாம், கண்ணால பார்க்க வேண்டாம், மனசால நினைக்க வேண்டாம், அப்படிதான் சொல்லணும். அதனால இந்த அந்த திரு அப்படி ஸ்ரோத்ரு திரஷ்டு அந்த ரு அப்படின்னு இருக்கு, அது கர்த்தத்துவத்தை அர்த்தம் சொல்லும். அந்த கர்த்தத்துவமே இங்க வராது பரமாத்மாவுக்கு, இந்த கர்த்தத்துவம் ஏன்னா நித்திய ஜானமானது, நித்தியமான ஞானம் சர்வேஸ்வரனுக்கு இருக்கிறதுனால இந்த மாதிரியாக அதை அன்வயிக்கவே அன்வயிக்காதது. ஏன்னா அவன் நித்திய ஜானம் இருக்கிறதுனால, அதாவது இந்திரிய ஜன்ய ஞானம் அவனுக்கு இல்லைன்னு சொல்லணும். அந்த இந்திரிய ஜன்ய ஞானம்ன்றது ஜீவாத்மாவுக்கு தான் வரும், பரமாத்மாவுக்கு வரவே வராது. அதனால பகுவிதம் பலவிதமான கரணங்கள் இந்திரியங்கள், அந்த இந்திரியங்களால் வரக்கூடிய ஞானங்கிறது இந்த ஜீவனுக்கு தான் வரும், பரமாத்மாவுக்கு வரவே வராது, பரமாத்மாவுக்கு வரவே வராது அப்படின்னு நீங்க சொல்லப்படுறது. அது மாத்திரம் இல்ல, அங்க ஒரு பதம் இருக்கு, அங்க ஒரு வாக்கியம், நான்யோதோஸ்தி திரஷ்டா அப்படின்னு இருக்கு. நான்யோதோஸ்தி திரஷ்டா, நான்யோதோஸ்தி திரஷ்டா அப்படின்னாக்கா அத்தக இவனை காட்டிலும் அந்யா வேறு ஒரு திரஷ்டா பார்க்கிறவன் இல்லை அப்படின்னு சொல்லிருக்கு. பாருங்க, அத்தக அத்தக அந்யா அஸ்தி திரஷ்டான் அங்க வாக்கியம். இது கடைசியில வர்றது இதெல்லாம் அந்த அந்தர்யாம பிராமணத்துல. ந இல்லை, என்ன இல்லை, அத்தக அவனை காட்டிலும் ந இல்லை, என்ன அவனை காட்டிலும் என்ன இல்லை அப்படின்னாக்க, அந்யா திரஷ்டா ந இவனை காட்டிலும் வேறு ஒரு பார்க்கிறவன் இல்லை அப்படின்னு அங்க வாக்கியம் இருக்கு. அந்த வாக்கியத்துக்கு அர்த்தம் சொல்லணும். அந்த அர்த்தம் சொல்லச்ச சித்தாந்த பிரகாரம் பரமாத்மான்னு சொல்லிட்டோம்னாக்க அப்போ தோஷம் வந்துடும். என்ன தோஷம் அப்படின்னா, அங்க திரஷ்டு அப்படின்ற கொல்யோ அதுக்கு இந்திரிய ஜன்னி ஞானம்னு அர்த்தம். இந்திரியத்தினால உண்டாக ஞானத்தை உடையவன், கண்ணன்று ஒரு இந்திரியம், சக்ஷுரேந்திரியம், சுரோத்ரேந்திரியம், கிராணேந்திரியம், புரிய ரசனேந்திரியம் எல்லாம் சொல்றோம். இந்த இந்திரியங்களால வரக்கூடிய ஞானம், ஞானத்தை உடையவன் அர்த்தம் திரஷ்டா அப்படின்னு சொன்னாக்கா. இப்போ இந்த வாக்கியத்தினாலே அது சொல்லப்படுறது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, இது வருகின்ற இந்த திரஷ்டா வார்க்கான ஜீவன் அவனை காட்டிலும் இன்னொரு திரஷ்டா இல்லை அப்படின்னு சொன்னோம்னா சரி, இவனை காட்டிலும் அதாவது ஜீவனை காட்டிலும் ஜீவ வர்க்கமே எடுத்துக்கோங்க, அனைத்து ஜீவன்களும் திரஷ்டாக்கள், அந்த அனைத்து ஜீவங்களும் திரஷ்டாக்கள், அவளை காட்டிலும் ஜீவான்னு சொன்னாக்கா ஜாத்தியக வச்சனம் சொல்லுவா. ஜாத்தியக வச்சனம், ஜாத்தியக வச்சனம்னாக்கா இங்க ஒருமையில இருக்கு ஏகவச்சனம் திரஷ்டா அப்படின்னு. அந்த ஏகவச்சனத்துல சொன்னா கூட அது லோகத்துல அனைத்தையும் சொல்றதா அர்த்தம் ஆகும். ஒரு உபாசகன் இப்படி எல்லாம் உபாசிப்பான் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா ஒரு உபாசகன்னா இருக்கான லோகத்துல, லட்சக்கணக்கா உபாசகா இருக்கா, பிரபன்னனானவன் அப்படின்னு சொன்னாக்கா எக்கச்சக்க பிரபன்னன். ஆதரனால இது ஜாத்தியை கவசம், ஒரு ஜாத்திய சொல்லச்ச அனைத்தும் சேர்ந்து வந்துடுது, அனைத்தும் சேர்ந்து வந்துடுது, அதுதான் இங்க சொல்லப்பட்டதா இருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ அப்படி சொன்னோம்னாக்கா வாக்கியார்த்தம் சரியா போறது. ஏன்னா இந்த ஜீவன் இருக்கானே இவனை காட்டிலும் ஒரு திரஷ்டா இல்லை, வேற திரஷ்டா கிடையாதுன்னு சொன்னா சரி. ஏன்னா இவன் அத்தனை பேரும் திரஷ்டாக்கள், ஆனா இந்த பரமாத்மா இருக்கானே அவன் வந்து அவனை இங்க சொன்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு திரஷ்டத்துவமே கிடையாதுன்னு சொல்லிட்டு இருப்போம். ஏன்னா நித்தியமான ஞானம் அவனுக்கு இருக்கு, நித்தியமான ஞானம் இருக்கிறதுனால இந்த ஜீவனை காட்டிலும் அவனுக்கு திரஷ்டத்துவம் வராது. சாட்சாத்தா எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்காங்க, எல்லாத்தையும் அவன் ஞானம் வந்துருச்சு, பிரபஞ்சன் நித்திய ஞானம். அப்படிப்பட்டவனுக்கு இந்த மாதிரி ஞானம் வருமா, கண்ணால பாக்குறது காதால கேட்கறதுன்றது. அதனால இந்த வாக்கியார்த்தம் தான் சரியா இருக்கு. நாங்க சொன்னது ஜீவனை காட்டிலும் வேறு திரஷ்டா இல்லை அப்படின்னு சொன்னா சரியா இருக்கு. அதே நீங்க வந்து இது சொல்றீங்களோ இல்லையோ, பெரும பரமாத்மா விஷயம் அப்படின்னு சொல்லிட்டாக்கா அப்ப என்ன ஆகும்னாக்கா விபரீதம் வந்துடும். ஏன்னா இந்த பரமாத்மா தான், பரமாத்மாவை காட்டிலும் வேறு வேறு திரஷ்டா இல்லைன்னு சொன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப விபரீதம் வரும். ஏன்னா நம்ம எல்லாம் திரஷ்டாவா தானே இருக்கோம், நம்ம எல்லாம் பார்த்துட்டு இருக்குமே, பரமாத்மாவை காட்டிலும் வேறு ஒரு திரஷ்டா இல்லைன்னு சொல்லணும். அப்ப அந்யா திரஷ்டா அஸ்தி அப்படின்னு சொன்னாக்கா அப்ப என்ன வந்து கொஞ்சம் இந்த பரமாத்மா இருக்கானே பரமாத்மா வேற திரஷ்டா இல்லையான்னு சொல்லணும், அது சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம தான் பார்த்துட்டு இருக்குமே, நம்ம தான் திரஷ்டத்துவம் கேட்கனால பாக்குறோம், காதால கேட்கறோம், அந்த மாதிரி நமக்கு எல்லாமே இருக்கோ இல்லையோ, அது சொன்னாக்கா சரியா இருக்கு. அதே நீங்க சொல்ற மாதிரி சொல்லிட்டோம்னாக்கா, இது வந்து சித்தார்த்தம் சொல்ற மாதிரி சொல்லிட்டா நமக்கு நம்ம எல்லாம் அந்த திரஷ்டாக்களா இருக்கிச்ச நம்ம நிஷேதம் எப்படி பண்ண முடியும், இந்த நிஷேதமே பண்ண முடியாது. ஏன்னா நம்ம அத்தனை பேரும் திரஷ்டாக்கள் தானே, இந்திரியாதீனமான திரஷ்டா, கண்ணை வச்சு நம்ம பாக்குறோம், காதை வச்சு கேட்கறோம், நமக்கு திரஷ்டத்துவம் இருக்கு. அந்த திரஷ்டத்துவம் இருக்கச்ச அதை வந்து கண்டனம் பண்ண முடியாது, அது இல்லைன்னு சொல்ல முடியாது, நிஷேதமே பண்ண முடியாது. உங்களுக்கு எல்லாம் ஆளவந்தாருடைய கதை தெரிஞ்சிருக்கோம் இல்லையா, ஆக்கி ஆழ்வான், ஆக்கி ஆழ்வான் சொல்றோம். நீ ஏதாவது சத்வாதத்தை, நீ சொல்ற சத்வாதத்தை அசத்வாதம் ஆக்குவேன், அசத்வாதத்தை சத்வாதம் ஆக்குவேன் அப்படின்னு சொல்றோம். ஆட்சி ஆழ்வான் உடனே ஆளவந்தார் சொல்ற, அனாயசம் சொல்ற, ராஜபத்னியும் பதிவிரதா அப்படிங்கிற, பதிவிரதம் இல்லைன்னு சொல்லணும். ராஜாயம் சாருபௌமஹா, இந்த ராஜாவானவன் சக்கரவர்த்தின்னு சொல்லணும். தவ மாதா ந வந்தியா, உங்க அம்மா மறுபடி இல்லைன்னு சொல்லணும். இவன் கொட்டா அப்படி மாதிரி இருக்கான், அப்படி இருக்கச்ச இவனை வந்து மறுபடியும் சொல்ல முடியுமா அம்மாவை பத்தி, அதுவும் சொல்ல முடியாது. அந்த மாதிரி ராஜாவை நீ சக்கரவர்த்தி இல்லைன்னு சொல்லணும், கீழ்வான் தலை அவன், நானா சக்கரவர்த்தி இல்லைன்னு. ராஜபத்னி இந்த ராஜபத்னி பதிவர்தான் இவரை சொல்லிட்டு, பதிவர்தம் இல்லைன்னு சொல்லணும். எப்பேற்பட்ட ராஜ பிரச்சாரம், அதனால இது தவறானது. அதாவது சத்வாதத்தை அசத்வாதம் ஆக்க முடியாது, அசத்வாதத்தை சத்வாதம் ஆக்க முடியாது. அது ஆளவந்தார் கேட்ட கேள்வி இல்லை. அத மாதிரி இங்கேயும் பாருங்க, நம்ம திரஷ்டாக்களா இருக்கும், ஸ்ரோதாக்களா இருக்கும், அப்படி இருக்க தேவம் அந்த மாதிரி இல்லை அப்படின்னு அவன் சொல்லணும். அப்படி சொன்னாக்க அது பெரிய தோஷம் வந்துடும். இந்த மாதிரியாக மூணு விதமான யுக்திகளை இங்க பார்க்கிறார். ஒண்ணு, ஒவ்வொரு வஸ்துக்கள்லயும் இவன் இருக்கான், யா யா யான்னு அங்க எஸ் திவ்யாம் திஷ்டன், யா ஆத்ம திஷ்டன், யோ யோ விஜயானி திஷ்டன், எஸ் யோ ரேகர் திஷ்டன், எஸ் இப்படி வரிசையா யா யா யவனர்வன் யவனர்வன் யவனர்வன் இருக்கு. அங்க ஒவ்வொரு பரியாயத்திலையும் அந்தரியாமி அந்தரியாமி சொல்லப்பட்டிருக்கு. இது ஜீவனுக்கு தான் வரும். இது ஒரு யுக்தி. ரெண்டாவது, நான்யோத்து வஸ்தி அது பகுவித கரணாயத்தம், பல இந்திரியங்களால தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு ரெண்டாவது யுக்தி. பல இந்திரியங்களால ஞானத்தை வந்து தெரிஞ்சுக்கிறதுன்றது அது பரமாத்மாவுக்கு வராது, ஏன்னா நிச்சய ஞானமான. அதுக்கப்புறம் மூணாவது யுக்தி, அங்க வாக்கியம் நான்யோத்து வஸ்தி திரஷ்டா ந அந்யா அத திரஷ்டா அஸ்தி, அதாவது இவனை காட்டிலும் வேறொரு திரஷ்டா இல்லைன்னு சொல்லணும். இப்போ ஜீவனுக்கு திரஷ்டத்துவத்தை சொல்லி பாருங்க, ஜீவனுக்கு திரஷ்டத்துவத்தை சொல்லி அந்த பரமாத்மாவுக்கு திரஷ்டத்துவம் இல்லைன்னு சொன்னா சரியா போறது. ஏன்னா நம்ம எல்லாம் கரண இந்திரியங்கள்னால நம்ம பாக்குறோம் அதெல்லாம், ஆனால் இது பரமாத்மாவுக்கு அப்படி இல்லை அப்படின்னு வந்துடும். அதுவே நம்ம இந்த அவா பூர்வபக்ஷ அனுகுணமா சொன்னா என்ன வருது, சித்தா அவ சித்தாந்த அனுகுணமா சொன்னோம்னாக்க அப்ப விபரீதமான அர்த்தம் வந்துடும். என்ன விபரீதமான அர்த்தம் அப்படின்னா, இந்த திரஷ்டா லோகத்தை பாக்குற ஜீவன்கள் தான் திரஷ்டாக்களா இருக்கா, அவளை வந்து நிரசனம் பண்ணணும். அப்படி நிரசனம் பண்ணாக்க ஏற்கனவே திரஷ்டாக்களா இருக்கிறவால அவ நிரசனம் பண்றதுன்றது ஒத்து வராது, புரிஞ்சு புரிஞ்சாது. ஆகவே ஜீவன் தான் இங்க சொல்லப்படுறான் அப்படின்னுட்டு பூர்வபக்ஷியனுடைய அபிப்பிராயம். சித்தாந்தம் அதுக்கு சித்தாந்தம் சொல்லிச்சு அது தவறு. ஏன் அப்படின்னாக்க இங்க வந்து ரெண்டு வாக்கியம் இங்க இருக்கு. நீ ஒரு வாக்கியத்தை வச்சு எடுத்து நீ பேசுற, நாங்களோ ரெண்டு வாக்கியத்துக்கும், ஆனா ரெண்டு வாக்கியத்துக்கும் நாங்க அர்த்தம் சொல்றோம். முதல் வாக்கியம் என்னன்னா, நான்யோதோஸ்தி திரஷ்டா அப்படின்னு ஒரு வாக்கியம் சொல்றேன். இன்னொரு வாக்கியம் அங்க இருக்கு, அதிர்ஷ்டோ திரஷ்டான்னு ஒரு வாக்கியம் இருக்கு. அதிர்ஷ்டோ திரஷ்டான்னா என்ன அர்த்தம், பார்க்கப்பட முடியாதவன், பார்க்கப்படுபவன் அல்லன்னவன், ஆனால் அவன் நம்மளை பார்ப்பான். அதாவது அதிர்ஷ்டன் திரஷ்டா, அதிர்ஷ்டன் பார்க்கப்பட, நம்மளால பார்க்க முடியல அவனை, பரமாத்மாவை பார்க்க முடியாது, ஆனால் அவன் எல்லாரையும் பார்ப்பான், எல்லாரையும் பார்க்கிறவன் அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான்யோதோஸ்தி திரஷ்டான் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த மாதிரி தன்னை யாராலையும் பார்க்க முடியாது ஆனால் அவன் எல்லாரையும் பார்ப்பான், அப்படிப்பட்ட பார்க்கிறவன்றது லோகத்துல யாருமே இல்லை. அந்யஹ அப்படின்னாக்க அவனுக்கு சதுரிஷன், அவனுக்கு சமமானவன் அந்த மாதிரி யாரும் கிடையாது அப்படின்னு அர்த்தம். நான்யோதோஸ்தி திரஷ்டா, இந்த அதிர்ஷ்டோ திரஷ்டான்ற வாக்கியமும் நான்யோதோஸ்தி திரஷ்டான்ற வாக்கியமும் ரெண்டும் ஒன்னா சேர்ந்து மகா வாக்கியமா மாறணும். இப்படி மகா வாக்கியமா மாறி அது அர்த்தத்தை சொல்றதுனாக்க அப்போ அழகான வாக்கியார்த்தம் வந்துடும். யாராலையும் பார்க்கப்பட முடியாதவனாகவும் எல்லோரையும் பார்ப்பவனாகவும் யார் இருக்கானோ அவனை காட்டிடும் வேற ஒரு அது மாதிரி திரஷ்டா லோகத்துல இல்லை. இவனோ இந்திரியஜன்யம் இந்திரியஜன்யம் சொல்றான். அந்த இந்திரியஜன்யன்றது கூட கிடையாது, அது தவறு. ஏன் கிடையாது அப்படின்னாக்க இந்த பார்த்தல்ன்றது ரெண்டு விதமான பார்த்தல் இருக்கு. கண்ணால திரும்பிந்து பார்க்கறது ஒண்ணும், அதே மாதிரி சாட்சாத்தாகவே விஷய ஜானத்தினாலேயே தெரிஞ்சுக்கிறது ஒண்ணு, விஷய ஜானத்தினாலேயே தெரிஞ்சுக்கிறது ஒண்ணுன்னு ஒண்ணு உண்டு. இது ஒரு விஷயம். நேற்று ட்ரெயின்ல வந்துட்டு இருந்தோம். ட்ரெயின்ல வந்துட்டு இருக்கச்ச ஒரு கண்ணு தெரியாத ஒருத்தர் விற்கிறாரோன்னு நாங்க ஏதோ ஒண்ணு வாங்கினோம், அதுக்கு நான் 10 ரூபா கொடுக்கணும் அவளுக்கு. அவ என்ன பண்ணாக்க மீதி நான் 20 ரூபா நோட் கொடுத்தேன். அது என்ன பண்ண அவ அனாயாசமா அப்படி பிரிச்சா தடையை பார்த்துட்டு 10 ரூபா மீதி கொடுத்துட்டு போயிட்டாரு. இப்ப பாருங்க, இது கண்ணால தெரிஞ்சு வந்தாது. ஒரு மனுஷன் கண்ணு தெரியாதவன் 20 ரூபா நோட்டு கொடுத்தோம்னாக்க அதை தொட்டு பார்த்துட்டு கடவை பார்த்துட்டு அந்த சைஸ தெரிஞ்சுண்டு அளவு அதை தெரிஞ்சுண்டு இது 20 ரூபா நோட்டுன்னு தெரிஞ்சுட்டு தான் எடுத்துட்டு ஒரு 10 ரூபா எடுத்து எங்கேயும் கொடுத்துட்டு போயிட்டாருனாக்கா சாதாரண ஒரு மனுஷன் கண்ணு தெரியாதவன் அவளே இத பார்த்துட்டு அனாயாசமா விஷய ஜானம் இதுக்கு வந்து கண்ணு தேவையில்லை வாழ்க்கை. நம்ம கிராமங்கள்லாம் அந்த காலத்துல பெரியவாள்லாம் இருந்தா அவள்லாம் என்ன பண்ணுவா தெரியுமா, ஒரு புளியோ என்னவோ அவள்லாம் இவ்வளவுதான் சொல்ல தெரியாது, 100 போடு 200 போடு இப்ப எல்லாம் அந்த இதுல போடுறா பாருங்க, 1 டீஸ்பூன் உப்பு 1 டீஸ்பூன் போட வேண்டியது 1 டீஸ்பூன் மஞ்சள் அந்த மாதிரிலாம் இல்ல வாழ்க்கை. அவ கண் அளவு கையளவுதான் அவ பாட்டு எடுத்து அப்படி போடுவா. இப்ப ஏன் வந்தது அப்படின்னாக்கா இதுக்கு வந்து இந்திரிய ஜானம் முக்கியம் இல்லை, விஷய ஜானம் முக்கியம். புரிஞ்சுங்க, விஷய ஜானம் விஷயத்தை தெரிஞ்சுட்டான்னாக்கா அதுல இருந்து வருதல் பகவானுக்கு அந்த மாதிரி ஞானம் இருக்கு. இந்திரியாதீனமான ஞானம் இல்லை. பதயோஜனா வியாக்கியானத்துல முப்பத்தஞ்சாம்பட்ட விஷயங்கள் பகிச்சு இது என்ன ராஜ ஆஜ்ஞியா, இந்திரியத்தினாலதான் தெரிஞ்சுக்கணும்னு ஏதாவது ராஜ ஆஜ்ஞியா அப்படின்னு கேட்கிறார். அந்த மாதிரியாக இந்த இடத்துல விஷய ஜானத்தினால வர்றது, இந்திரிய ஜானத்தினால வரல, இந்திரிய ஜன்ம ஞானம் இல்லை, விஷயத்தினாலேயே வாழ்க்கை ஞானம் வருது பரமாத்மாவுக்கு. ஏன்னா சாதாரண லோகத்திலேயே நம்ம பாக்கிறோமே, இந்த உதாரணம் பாருங்க, நான் நிறைய வாட்டி பார்த்திருக்கேன் அந்த மாதிரி மனுஷால அவன் அனாயாசமா வாழ்க்கை பண்றான். அந்த உணர்வுனாலேயே அவளுக்கு தெரியறது இந்த உணர்வுங்கிறது இந்திரியம் இல்லை. இந்த இடத்துல இந்திரியம் இல்லை, தடையை பார்க்கறது பண்ற சொல்றாரு. அந்த மாதிரியாக அவன் பண்றதெல்லாம் இருக்கோல்லையோ அது ரொம்ப வசந்தது. இது பரமாத்மாவுக்கு இப்படிதான் அது. அதனால அதிர்ஷ்டோ திரஷ்டா நான்யோதோஸ்தி திரஷ்டா அப்படின்னு சொன்னதுனால இந்த மாதிரி ரெண்டு பேரும் ஒண்ணு. நாமெல்லாம் வந்து பார்க்கப்படுறோம், நான் வந்து நாராயணனை பார்த்தேன் அப்படின்னு சொல்றோம். என்னன்னா நம்ம ஆத்மஸ்வரூபத்தை பார்க்காட்டாலும் நம்ம இந்த உடம்ப வச்சு பார்க்கிறாலும் இந்த உடம்ப வச்சு பார்க்கறதுனால நமக்கு நம்மளை பார்க்க திருஷ்டத்துவம் நம்மளை பார்க்கறா. அத மாதிரி அவராலும் நாமளும் பார்க்கணும், பார்க்கப்படுகிறோம், பார்க்கவும் செய்கிறோம் நாமும். ஆனால் பகவான் விஷயத்துல அவன் பார்க்கப்படுவதில்லை, ஆனால் அனைவரையும் பார்க்கிறான். அதுதான் அவன்கிட்ட விசேஷம். அப்படிப்பட்ட விலட்சணமான ஒரு திரஷ்டாவ இந்த லோகத்துல அவனுக்கு சமமா யாரையும் பார்க்க முடியாது. இப்படின்னு வாக்கியார்த்தம் இருக்கு. அந்த வாக்கியார்த்தத்தை புரிஞ்சுனோம்னாக்கா போரபட்சி சொல்றது எடுபடவே எடுபடாதுன்னு அர்த்தம் ஆயிடும். அதனால இந்த வெறுமை நீ சொன்ன மாதிரி சொன்னாக்கா இப்போ சாதாரண திரஷ்டா பார்க்கிறவன் அவனை காட்டிலும் இன்னொரு திரஷ்டா இல்லேன்னு சொன்னாக்கா அப்ப என்ன அர்த்தம் வருது? அதனால ஒரு திரஷ்டாவை காட்டிலும் இன்னொரு திரஷ்டா இல்லை, ஒரு பார்க்கிறவனை காட்டிலும் இன்னொரு பார்க்கிறவன் இல்லை அப்படின்னு சொன்னாக்கா அதனால அர்த்தம் என்ன சித்திச்சு, என்ன பிரயோஜனம்? ஏன்னா நீங்க வந்து சொன்னீங்க இப்போ இல்ல, இந்திரியாதீனமான ஞானத்தை உடைய ஒருத்தனை காட்டணும், பரமாத்மா அவன் மாதிரி இல்லை, அவன் நித்திய ஞானவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாங்க சொல்றது என்னது, அந்த நித்திய ஞானவான் தன்னுடைய ஞானத்தை கொண்டே அனைத்தையும் அறிஞ்சுடுறான். பொதுவாகவே கண்ணாலேயே கண்ணா அதாவது ஞானத்தை கொண்டே அனைத்தையும் நம்மளால அனுபவிக்க முடியும். ஏன்னா முக்தி திசையில சரீரம் இருக்கா இல்லையா அப்படின்னு கேள்வி வருது. அப்ப சித்தாந்தம் சொல்லச்சே கடைசி அத்தியாயத்துல சாய்க்க போற சூத்திரக்காரர், இஷ்டப்பட்டா சரீரம் உண்டு இல்லாட்டா தேவையில்லை. என்ன இஷ்டப்பட்டா உண்டு இல்லைன்னா தேவையில்லை, என்ன ஞானத்தை கொண்டே எல்லாத்தையும் அனுபவிச்சுள்ளோம். இப்ப நாம என்ன சொன்னோம், ஒரு நாள் அந்த தேவி சொல்லிச்ச நம்ம வந்து முக்கிய திசையில போனோம்னாக்க யாருகிட்ட நம்ம பரநியாசம் பண்ணிட்டு இருக்கோமோ அந்த ஆச்சாரியருடைய திருவுடை நிலையில நின்றுதான் நம்ம பெருமாள் அனுபவிக்க போறோம். சரி, இப்போ அந்த ஆச்சாரியர் திருவேணியோட இருக்கிறா அல்லது ஞான ஆத்மஸ்வரூபத்தோட இருக்கிறா, ஆத்மஸ்வரூபம் எல்லாருக்கும் சமமாச்சு, அப்ப எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு கேட்டாக்க ஞானத்தினாலேயே நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம். இது நம்ம ஆச்சாரியர் அங்க அந்த உடம்பு திருமையின் உச்சம் இல்லை, ஞானத்தினாலேயே தெரிஞ்சுடுவோம். இது என்னுடைய ஆச்சாரியர், அது அவருடைய ஆச்சாரியர், இது என்னுடைய சிஷ்யன், அது அவருடைய சிஷ்யன் அப்படின்னு சொல்லிட்டு ஞானத்தினாலேயே தெரிஞ்சுக்க முடியும். அதுதான் இங்க சொல்லப்பட்டதா, அதுதான் ஒரு முக்தனுக்கே எப்படின்னாக்க சர்வஜ்ஞான பகவான் கேட்கணுமா? அதனால இஷ்டப்பட்டா சரி நடத்துக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். அப்ப இந்திரி எங்க வேண்டிய அவனுக்கு, ஜீவனுக்கு அங்க இந்திரி இல்லாமலே எல்லாத்தையும் அனுபவிக்கிறானோ இல்லையா? பரமாத்மாவுடைய பரமாத்மா கைங்கரியம் என்றான், நித்தோட பல்லாண்டே பல்லாண்டே பாடுவோமே அப்படின்னும். எப்படி பல்லாண்டு பாடுறதுன்றது ஒரு கைங்கரியம், அது வாச்சாதான் சொல்லணும், வாயானதான் சொல்ல முடியும். இப்ப இந்திரியுமே இல்லைன்னுட்டான்க்க அங்க போய் வெறும் ஆத்மஸ்வரூபத்தோட இருக்கான் அவன், ஞானத்தினாலேயே அதை பாடிடுவான். சித்தாந்த என்ன அழகா போட்டு பாருங்க, அது ஒரு முக்தனுக்கே அப்படின்னாக்க பரமாத்மா கேட்கணுமா? அதனால அந்த இது வராது. அதனால வியர்த்தம் ஒரு திரஷ்டா இருந்தாக்க அந்த திரஷ்டாவுக்காக இன்னொரு திரஷ்டா இல்லைன்னு சொல்லணும் நீங்க. அது ஒரு யுக்தி என்ன சொன்னீங்க, நித்தியமான ஜானவான், ஏன்னா சர்வஜி நான் போயிட்டதுனால நித்திய ஞானவானவன், அவனுக்கு இந்திரியமே வேண்டாமே அப்படின்னு சொல்லிடுவோம். நாங்களும் அப்படித்தான் சொல்றோம், இந்திரியமே வேண்டாம் பகவானுக்கு, அவன் தன்னுடைய ஞானத்தை கொண்டே அனுப்பி தெரிஞ்சு விட்டுறான். அதனாலே வந்து சொல்றது, ஏன்னா ஞானம்ன்றது ரெண்டு விஷயமா வரும், இந்திரிய கடனமா வரும், இந்திரியத்து இந்திரிய துவாரா வரும், இந்திரியம் இந்திரியத்தை உபாயமா வச்சுட்டு வரும், சாதனமா வச்சுட்டு, இன்னொன்னு விஷயத்தை வச்சுன்னு வரும். அது மாதிரிதான் இங்கே, அதனால விஷயத்தை வச்சுன்னு வருது சர்வேஸ்வரனுக்கு, நம்மள மாதிரி இருக்கிறவர்களுக்கு எல்லாம் அந்த இந்திரியங்களை வச்சுன்னு வருதுன்னு இருக்கிறது. அதனால எந்த இதுவும் உங்க சித்தாந்தத்தில் அடிபடும். நீ திரஷ்டா இல்லைன்னு சொல்லணும், நீ திரஷ்டா இல்லைன்னு சொன்னாக்க அது தோஷம் வந்துடாது. ஏன் அப்படின்னாக்க ஒரு திரஷ்டாவுக்காக இன்னொரு திரஷ்டா இல்லைன்னு சொன்னாக்க அதனால எனக்கு அர்த்தம் தானே, ஏன்னா எல்லாருமே திரஷ்டாக்கள் தானே, அவா அவா சுரூபத்தை வச்சுன்னு பாக்குறோம். ஏன்னா இப்ப சொன்ன மாதிரி ஒரு கண் தெரியாதவர் எப்படி பார்த்த, விஷயத்தை வச்சுன்னு பார்த்து, விஷய கடிதமான ஞானம் வந்தது, அவருக்கு இந்திரிய கடிதமான ஞானம் வரலையே. அப்ப அதுவே அப்படின்னாக்க பரமாத்மாக்கு எப்படி, அதுதான் இங்க சொல்லப்படுறது. அதனால இங்க வந்து இன்னொன்னு அதிர்ஷ்டோ திரஷ்டான்னு சொல்லணும், சொல்லிடுத்து அதிர்ஷ்டோ திரஷ்டான்னு சொன்னதுனால என்ன அர்த்தம், பார்க்கப்பட முடியாதவன், அவனை யாரும் பார்க்கறது இல்லை, அவன் திரஷ்டா பார்க்கும், பார்க்க முடியாதவன் ஆனால் திரஷ்டா, அதனாலேயே ஜீவனானவன் தள்ளப்படுறான். இந்த பிரகடனத்துல இந்த அந்தரியாமி வித்தியில தள்ளப்படுகிறான். ஆகவே இது வந்து இந்த பொருளுக்கு சொன்ன மாதிரி சித்திக்கவே சித்திக்காது. இது கோதரம் திருப்பி ஒண்ணுக்கு சொல்லணும்னு அவசியமே இல்லை, அதனால அது கிடையவே கிடையாது. ஏன்னா அந்தரியாமி இந்த அஞ்சு வாழ்க்கை தான், அதை வச்சுட்டுதான் நாங்க சொல்றது. அதனால பகவான் அந்தரியாமி அந்யா அப்படின்னா சர்வ விலக்ஷணன் அர்த்தம். சர்வ விலக்ஷணன் என்ன அர்த்தம், அவன் நியந்தா, நாம எல்லாரும் நியாமியங்கள், நியந்தாவா இருக்கான்றதுதான் இங்க சொல்லப்பட்டது. இன்னொருத்தவத்தம் இல்லைன்னா என்ன அர்த்தம், நான்கு வச்சு திரஷ்டான்னாக்க அவன் மாதிரி லோகத்துல வேற ஒரு நியந்தா இல்லை, ஏன்னா அந்த அந்தரியாந்திரன் முழுக்க ஆத்மகிருஷ்ணன் ஆத்மனோ அந்தரஹா யமாத்மான வேத யஸ்யாத்மா சரீரம் யம் ஆத்மானம் அந்தரோ இணையதி சத ஆத்மா அந்தரியாமி அமிர்தா அப்படின்னு அங்க வாக்கியம். ஏன் ஆத்மனை கிருஷ்ணன் எவனொருவன் ஆத்மாவுக்குள்ள இருக்கானோ யஹ ஆத்மனோ அந்தரஹா சூக்ஷ்மமா இருக்கிறவன் யவ ஆத்மானம் அந்தரோ இணையதி எவன் ஆத்மாவுக்கு உள்ளுக்குள்ள இருந்து நியமனம் பண்றானோ எஸ் ஆத்மா சரீரம் எவனுக்கு ஆத்மாவானது சரீரமானதோ சகா அவன் தே ஆத்மா உனக்கு ஆத்மா அவனே அந்தர்யாமி அவனே அமிர்தன் அப்படின்னு எத்தனை லிங்கங்கள் எத்தனை லிங்கங்கள் பாருங்க எத்தனை லிங்கம்னா அடையாளங்கள் அதெல்லாம் இருக்கச்ச அது இல்லைன்னு சொல்ல முடியாது அது இல்லைன்னு சொல்ல முடியாது. இத்தனை இருக்கிறதுனால அந்த நியந்திரத்துவம் தான் சொல்றது அப்படிங்க அவனை காற்றிலும் வேறு ஒரு நியந்தா இல்லை அப்படின்னு தான் சொல்றது அது. இப்படி சொல்றதுனால இந்திரிய ஜன்யமான ஞானம் இருக்க ஞானவான் இருக்கானே அவனை இது பண்றதுன்னு அர்த்தம் இல்லை. அதனால எல்லாருக்குமே இந்திரிய ஜன்ய ஞானம் இருக்குது ஆனால் அவன் அதிர்ஷ்டோ திரஷ்டான்றது பரமாத்மா கொண்டுதான் வரும். அதனால இதுதான் இங்க சுவாரஸ்யம். அது மாத்திரம் இல்ல இன்னொன்னு சொல்ற இல்ல அந்த மூணு சூத்திரங்கள் இங்க மூணு சூத்திரார்த்தங்களையும் அழகா இங்க சாதிச்சுட்டு போயிருக்காரு சுவாமி. என்ன சொல்ற அப்படின்னாக்கா தர்மங்கள்னா கொல்யம் தர்மங்கள்னா என்ன அப்படின்னாக்கா வந்து இந்த பரமாத்மாவுக்கு தான் அந்த தர்மங்கள்லாம் அன்வைக்கும். இந்த ஜீவனுக்கெல்லாம் அந்த அர்த்தங்கள்லாம் அன்வயிக்காது. ஏன்னாக்கா இவன் வந்து பசியதி அச்சக்ஷு பசியதி அச்சக்ஷு சுணோதி அகர்ணகன் வாக்கியம் இருக்கு. அவனுக்கு கண் இல்லை ஆனால் பார்க்கிறான் காது இல்லை ஆனால் கேட்கிறான் அப்படின்லாம் வர்ணிச்சிருக்கு. நீ வந்து பிரத்யக்ஷம்னா அப்படின்னா சொல்லிட்டேன்னாக்கா அது விபரீதமா போயிடும். பிரத்யக்ஷத்தினாலதான் தெரிஞ்சுப்பான் இந்திரியத்தினாலதான் தெரிஞ்சுப்பான்னாக்கா இந்த வாக்கியங்களுக்கு எல்லாம் விபரீதமான அர்த்தம் வந்துடும். அதனால இந்த முக்கிய அர்த்தம் சொல்லணும் பசியதி அச்சக்ஷுன்னு அது ஈஸ்வரன் கிட்ட உண்டிதான் வரும். அது கனது இந்திரிய ஜன்ய ஞானம் இல்லை அந்த தர்மமானது இவங்கதான் இருக்கு. அது ஏன்னாக்கா அது அப்ப எப்ப சொன்ன பாருங்க முக்த நாங்க போனோம்னாக்கா எல்லாம் ஞானத்தினாலையும் தெரிஞ்சுக்கிறான் அப்படின்னு நீங்க இதை கணக்கு சொல்ல ஜீவனுக்கு இந்திரியங்களாலதான ஜீவனுக்கு ஞானம் வரும்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னாக்கா அது அவளுக்கு அடிபட்டு போயிடும். யாருக்கு முக்தாளுக்கு முக்தாளுக்கு அப்படி இல்லை அவன் ஞானத்தினாலையும் தெரிஞ்சுடுவானோ இல்லையோ அது அடிபட்டு போயிடும். அது அதே மாதிரி இன்னொன்னு வந்து என்னன்னாக்கா அந்த காண பாடம் இந்த அந்தரியாமி பிராமணம் ரெண்டு சாக்கையில படிக்கப்பட்டிருக்கு. காண்ம சாக்கைன்னு ஒரு சாக்கை மாத்தியந்திர சாக்கைன்னு ஒரு சாக்கை இந்த ரெண்டு சாக்கைகள்லயுமே இந்த அந்தரியாமி பிராமணம் படிக்கப்பட்டிருக்கு. அதுல சொல்லச்ச ஒவ்வொன்னுத்திலையும் மாத்தியந்திர பாடத்துல நிறைய பரியாயங்கள் ஏன் ஆத்மனி இதெல்லாம் சொன்ன ஆத்மன கிருஷ்ணன் கஷ்டதிவியான் கிருஷ்ணன் நிறைய இருக்கிற மாதிரி இப்படி அதாவதுல எவ்வளவோ தர்மங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாம் என்ன தர்மம் சர்வவியாபித்தம் சர்வ சரீரித்தம் அவைகள்லாம் இவைகள்லாம் இந்த ஒருத்தனுக்கு தான் அன்வயிக்கும். அவன் பரமாத்மா தான் அவனுக்கு ஒன்றிதான் அன்வயிக்கும். ஏன்னா உத்தாலகர் ஆரம்பத்தில் கேட்கிறேன் இந்த லோகம் அந்த லோகம் எல்லா லோகத்தையும் வியாபித்து இருக்கிறவன் யார் சர்வ நியந்தா யார் அப்படின்னு அவர் கேட்கிறார். அதுக்கு பதில் சொல்ற அனைத்தையும் கோடிகரித்து சொல்ற இப்ப உத்தாலகருடைய கேள்வி அந்த அதாவது எல்லா லோகத்தையும் வியாபிச்சு இருக்கிறதுன்றது ஜீவனுக்கு வராது பரமாத்மா கொண்டுதான் வரும். அதனால ஜீவனுக்கு இவையெல்லாம் வராது. அது மட்டும் இல்ல சொன்னாங்க அற்புதமான ஒரு விஷயம் சாய்க்கிறது அதாவது நம்ம வந்து ஜீவன் வந்து இவன் சொன்னா பிருத்வியில இருக்கா அதுல இருக்கா இதுல இருக்கா சரி இப்ப பிருத்வியில நம்ம இருக்கோம் இந்த பிருத்வியில நாம இருக்கிறதுனால ஜீவன் சொல்லிட்டு போலாம் அந்த மாதிரி தேஜஸ் ஏதோ பிரகாசமா இருக்கு அதை இருப்போம்னு சொல்லிட்டு போலாம். கண்ணு கண்ணுல இருக்கிறது ஏதோ கண்ணு இருக்கு எனக்கு கண்ணு அதை இருக்கு இப்படிலாம் ஏதோ சொல்லிட்டு போலாம். ஆனா இந்த சுபாலோகன்றது சுபாலோகன்றதுன்னு ஒரு அதுல சொன்னச்ச யோ அவ்யக்தே திஷ்டன்னு யோ மகதி திஷ்டன்னு இருக்குது. நம்ம தத்துவங்கள்லாம் நிறைய இருக்கு. மகத் தத்துவம் அவ்யக்தன்னா பிரகதி, பிரகதி மகத்து அகங்காரம் தான் இருக்கு. இவைகள்லாம் இந்த ஜீவன் உள்ள இருக்கான்னு எப்படி சொல்ல முடியும்? ஏதாவது வெஷ்ட சிருஷ்டியா சொல்லலாம், சமஷ்ட சிருஷ்டியா சொல்ல முடியாது. வெஷ்ட சிருஷ்டின்னா நீங்க சொல்றீங்க பஞ்சீகரண பிரக்கிரியை, அந்த பஞ்சீகரண பிரக்கிரியினால வருது. அதாவது நம்ம உடம்பு இருக்குன்னு ஒரு வஸ்து இருக்குன்னு சொல்லுங்களேன், அந்த வஸ்துல அஞ்சு பூதங்களும் இருக்கு. அதுல ஒரு பூதம் 50% இருக்கும், மீதி 50% கொஞ்சம் அதுல நாலு பூதங்களும் 12.5% இருக்கும். அப்ப ஜலம் எடுத்துக்கோங்க, ஜலம் எடுத்துட்டாக்கா அந்த ஜலத்துல 50% தீர்த்தம், மீதி எல்லாம் பிருத்வியினுடைய பாகம் 12, ஆகாசத்தினுடைய இது 12, வாயுனுடைய இது 12, அது மாதிரி தேஜஸ்தனுடைய 12. இப்படி கணக்கு பண்ணணும். இப்படி எல்லாம் இருக்கோ இது பஞ்சீகிருதம். இந்த பஞ்சீகரண பிரக்கிரியை முடிஞ்ச உடனேதான் நமக்கெல்லாம் சிருஷ்டியே நம்ம சரீரத்துக்கு சேர்த்து விடுறது. இல்லை நம்ம உடம்புலையும் அஞ்சு பூதங்கள் இருக்கோ இல்லையோ, ஆகாசம் இருக்கு, வெற்றிடம் இருக்கு, வாய மூடி பாருங்க அப்ப கொஞ்சம் வெற்றிடம் உள்ளக்குள்ள இருக்கு. அதனால இது வந்து ஆகாச பூதம். அது மாதிரி நம்ம உடம்புல தேஜஸ் பலபலம் ஜொலிக்கிறான் பார் அப்படின்றோம், தேஜஸ் இருக்கு. வாயு நமக்கு தான் பஞ்சவர்த்தி பிராணங்கள் இருக்கு, அதனால அதுவும் இருக்கு. ஜலம் உடம்புல தீர்த்தம் இருக்கு, இந்த மண்ணு உடம்பு அதுவும் இருக்கு. இப்படி அஞ்சு பூதங்களால சேர்த்து விடுறதுதான் சிருஷ்டின்னு சொல்ற பாஷகாரன் சூத்திரகாரன். அஞ்சு பூதங்களும் பஞ்சீகரணம் பண்ணப்பட்டு அதை சேர்த்து விடுறது. இந்திரியங்கள் என்ன, அந்த மாதிரி இந்த பூதங்கள் என்ன, இவைகளை நம்ம நம்மளோட சேர்த்து விடுற பெருமாள், அதுக்கு பேர் தான் சிருஷ்டி. சோயேன ஜீவான் சிருஷ்டிக்கிற அது பாஷையார் சாதிச்சு இந்த கரண கலையபுரங்களை சேர்த்து விடுற உடம்போட ஆத்மாவோட அதுதான் நமக்கு சிருஷ்டின் பேரு. என் ஜீவனை சுத்தி பண்ண முடியுமான்னு அவன் நிச்சயம் ஆச்சு, அதனால சேர்த்து விடுற அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் இங்க இருக்கு. அது எப்ப வரதோ அதன் பிறகுதான் உள்ள போற முடியும். அதுக்கு முன்னா இதுவரையும் வெஷ்ட சிருஷ்டி, பஞ்சீகரண பிரக்கிரியை முடிஞ்சு எதை எதை சிருஷ்டிக்கிறதோ அதெல்லாம் வெஷ்ட சிருஷ்டி. சமஷ்ட சிருஷ்டி என்ன, அதுக்கு முன்னாடி சுத்தமான பிரகிருதி, அந்த பிரகிருதியிலிருந்து மகத்து உண்டாச்சு, மகத்துல இருந்து அகங்காரம் உண்டாச்சு, அகங்காரத்திலிருந்து இதெல்லாம் உண்டாருது பஞ்ச தன்மாத்திரங்கள். அது சொல்லச்ச முதல்ல நம்ம ஆராதனை பண்ணச்சு நமக்கு தெரியும், ஆராதனை பண்ண பண்ணாக்க போதசுத்தின்னு ஒன்று பண்றோம். போதசுத்தின்னு பண்ணச்ச முதல்ல காலை தொட்டுக்கணும், ஓம் ராம் நம சர்வாத்மனை நமஹ அப்படின்னு ஆரம்பிக்கணும். பெருமாள் தான் சொல்றோம் அத பிரதிதீம் கந்ததன் மாத்திரை விலாபயாமி, கந்ததன் மாத்திரம் அப்சு விலாபயாமி அப்படின்றோம். போர் அடிக்கிறது நினைச்சுக்காதீங்க, நல்ல விஷயம்தான். இது வந்து பிரளயத்தினுடைய பிரக்கிரியை. நாம வந்து இது ஊனம், அழுக்கு உடம்பு, இந்த உடம்போட திருமணம் நாம ஆராதனை பண்ண தொடக்கூடாது, ஆராதனை பண்ணக்கூடாது. அதனால திருமணம் சங்கல்பம் முடிஞ்சவுடனே ஆராதனை பண்ண சங்கல்பம் பண்ணிட்டு அப்புறம் சாத்திய வித்தியாக பண்ணிட்டு போதசுத்தி பண்ணிக்கணும். இந்த போதசுத்தி பண்ணிக்கிறது என்ன அர்த்தம், முதல்ல பிருத்திவிய கந்தத்தன் மாத்திரத்துல சேர்க்கணும், கந்ததன் மாத்திரத்தை ஜலத்துல சேர்க்கணும், ஜலத்தை ரசத்தன் மாத்திரத்துல, ரசத்தன் மாத்திரத்தை தேஜஸ்ல, இப்படி வரிசையா போய் கடைசியில பிரகிருதிய ஜீவனோட சேர்த்து பரமாத்மாவோட இது பண்ணிடணும். அதன் பிறகு பரமாத்மாவனுடைய வலது கட்டவர்கள் அதுல இருந்து அமிர்தம் வரதா பாவிக்கணும். அது அப்படியே நம்ம தள்ள அப்படியே கொட்டுறது, அதனால நம்ம உடம்பானது சுத்தமாகிடுது. திருப்பி சிருஷ்டிக்கும், திருப்பி சிருஷ்டி கிரமமா வரிசையா திருமாவளத்தையும் சுத்தமான சிருஷ்டி பண்ற அது மாதிரி இப்ப ஆரம்பிக்கணும். அது தமசா பிரகிருதி உத்பாதியாமி, பிரகிருதே மகாந்தம் உத்பாதியாமி மகதா அகங்காரம் உத்பாதியாமின் இப்படி சிருஷ்டிக்கணும். அதாவது தமசிலிருந்து பிரகிருதி, பிரகிருதியிலிருந்து மகத்துவம், மகத்துவத்திலிருந்து அகங்கார தத்துவம், அதுலேருந்து இது சப்ததன் மாத்திரமும் இந்திரியங்களும் உற்பத்தி ஆகணும். சப்ததன் மாத்திரத்திலிருந்து ஆகாசம், ஆகாசத்திலிருந்து ஸ்பர்சதன் மாத்திரம், அதிலிருந்து வாயு, வாயுவிலிருந்து ரூபதன் மாத்திரம், அதிலிருந்து தேஜஸ், தேஜத்திலிருந்து ரசதன் மாத்திரம், அதிலிருந்து ஜலம், ஜலத்திலிருந்து கந்தசன் மாத்திரம், அதிலிருந்து பிரதிவி. இப்படி சிருஷ்டித்து பெருமானுடைய திருவடிகள் மொழிகி எழுந்திருக்கும் அவர்களத்துல, அப்படிப்பட்ட உடம்பு வந்துடுறது, சுத்தமான உடம்பு. இது போது சுத்தின் பேரு. இத நித்தபடி ஆராதனை பண்றதா பண்ணணும். அதை பண்ணிட்டுதான் பெருமாள்கிட்ட போய் நாம உள்ள பெருமாள் சொல்லலாம், திருவேணி பெருமாளுடைய திருவேணியோ சாணிகிராமத்தையோ இல்லன்னா எல்லாரும் சுற்றக்கூடாது. அதனாலதான் நாம வந்து ஒருத்தர் எனக்கு ஏழை பண்ணி கொடுக்குற பெருமாள், நான் பாட்டு அந்த சமயத்துல நான் ஆராதனை பண்ணல, பெருமாள் ஏழை பண்ணி வந்துடுறேன், அடுத்த நாள் அப்படியே உள்ள சேர்த்துக்கூடாது, பாலாள திருவஞ்சனம் பண்ணி அதன் பிறகு உள்ள சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்றா. ஆக இப்ப இத வந்து பொது சுத்தி வந்துருச்சோம், இது என்ன தத்துவம் அப்படின்னா, இவன் கணக்கு ஜீவன் தான் எல்லாத்தையும் உள்ள போன இருக்கான் அந்த யாமையான்னு சொன்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு உடம்பு இருந்தா தானே உள்ள போற முடியும், உடம்பே இல்லையே. அப்ப என்ன ஆகும், அந்த மகத்தத்துவமோ பிரகிருதித்துவமோ அவ்யக்தம் பிரகிருதி அகங்காரம் எல்லாம் இருக்கு, அவைகள்ல எப்படி இவன் உள்ள போடுவான், அது மாதிரி சமஸ்ட சிக்கியான எப்படி உள்ள போக முடியும். ஆகவே ஜீவன அந்தரியாமின்னு சொல்றது தப்பு. அதனால அது ரொம்ப வாதம், சரியான வாதம் கிடையாது. இது ஒரு விஷயம் சொன்னார். அதே மாதிரி இன்னொரு ஒண்ணு என்னன்னாக்க, இந்த இடத்துல ஆத்ம திஷ்டன்னு அப்படின்னு சொல்றது, பிரதிவியாம் திஷ்டன்னு சொன்னாக்க, பிரதிவியில இருக்கிறவன் அதுவான ஜீவனாந்துட்டு போட்டோம், ஆனா ஆத்மாவுக்குள்ள இருக்கிறவன் யாரு, தனக்கான நியமித்தாவா இருப்பானா, அல்லது எனக்கு ஒரு ரொம்ப தோத்தம் எவ்வளவு போட்டுப்பானா, அப்படி இல்லையே. அதனால அவன் நம்ம எல்லாம் சரீரமா போடுவே, பகவான் என்ன பண்றான்னாக்கா, நாமெல்லாம் சரீரம் அவனுக்கு, அவன் சரீரி, உடம்பு சரீரத்துக்குள்ளதான சரீரி ஆத்மா இருக்க முடியும். அதனால இவன் உள்ள போந்துன்றான், உள்ள போந்துன்றது, உள்ள போந்து நம்ம எல்லாரையும் அனுகிரகிக்கிறான், நியமனம் பண்றான். அதனால எத்தனை எட்டி அவ சொன்ன அத்தனை வருஷத்தை இருக்கு, அவ சொன்ன என்ன என்ன பதிவு சொன்னாலோ, என்ன என்ன பொறுபட்சம் மூணு எச்சு சொன்னான், மூணு எச்சியும் அடிச்சாச்சு. முதல் எச்சு என்ன வந்து யஹா யஹா யஹான் வருதுன்னா, அந்த யஹா யஹான் வர்றதே தப்பு, ஒத்தனே பல இடத்துல இருக்கலாம், அதுவும் அனைத்து பிரபஞ்சங்கள்லயும் இருக்கணும், அது ஜீவனால இருக்கவே முடியாது. அதனாலயும் ஜீவன்ற பத்தத்துவமானது அறிவிட்டு போயிடுச்சு. ரெண்டாவது வந்து அந்த அவன் சொன்னான், அனைத்து இந்திரியங்களாலையும் வரக்கூடிய ஞானம்னு அவன் சொன்னான், அதுவே தவறு. ஞான கடிதமான இந்திரிய கடிதமான ஞானம் தான்றதே தப்பு, எல்லாருக்கும் அப்படி கிடையாது. ரெண்டு பேரும் ஒருத்தன் இருக்கிற முக்தி இருக்கிறது கிடையவே கிடையாது, முக்தி திசையில் அந்த மாதிரி இல்லையே. அதனால அது சரியாகவே வராது. அதனால விஷய கடிதமாகவே எல்லாருக்கும் ஞானம் வரும், அது நமக்கே வரச்சு பரமாத்மாக்கே வராது. மூணாவது நான்யோது வஸ்து திரஷ்டான்றதுனால அவன் ஒண்ணு சொன்னான், இந்திரியாதீனமான பிரவர்த்தின்றதுனால அது பரமாத்மாவுக்கு இல்லையே, அவன் நித்தியமான நித்திய ஞானத்தை உடைய வந்துட்டு, அதுவே கிடையாது. அங்கதான் விஷய கடித ஞானம் உண்டு சொல்லிட்டுமே, அது உண்டாச்சு லோகத்துல பாக்குறோம், முக்தனுக்கு உண்டு பரமாத்மாவுக்கு நிச்சயம் உண்டு. அதனால அதுவே வராது. அப்படின்னா என்ன அர்த்தம், அதிர்ஷ்டோ திரஷ்டான் முதல் வாக்கியம் இருக்கு, அந்த வாக்கியத்துக்கு அனுகுணமாக நான்கோ சுவஸ்தி திரஷ்டான் கொண்டு வரணும், பார்க்கப்படாதவன் ஆனால் பார்க்கிறவன், அந்த மாதிரி இருக்கிறவன் ஜீவன்கள் கிடையாது. கூட அந்யஹ அப்படின்னு சொன்னாக்கா, அந்யஹ நியந்தா, அந்த பரமாத்மா காட்டிலும் வேறு ஒரு நியந்தா இல்லை, வேறு ஒரு நியந்தா இல்லைன்னு அர்த்தம் பண்ணிக்கணும். அப்படி சொன்னாதான் எல்லா வாக்கியங்களுக்கும் சார்த்தக்கியம் வரும். கூடவே அவனுக்கே உரிய தர்மங்கள்லாம் இங்க படிக்கப்பட்டிருக்கு, எல்லாருக்கும் யாபிச்சிருக்கிறது, அது ஜீவனுக்கு வரவே வராது. அத மாதிரியாக இவன் அவனுக்கு ஜீவன் பரமாத்மாவுக்கு சரீரமா இருக்கான், அதனாலதான் என் ஆத்மனுக்கு இஷ்டம்னு சொல்லப்பட்டது. இப்ப ஜீவனே தங்க உள்ள இருக்கான்னாக்க தனக்கு தானே உள்ளுக்குள்ள இருக்க முடியுமா? அது முடியாது. அதனால இந்த அந்தர்யாமிங்கிறவன் யாரு அப்படின்னாக்கா பரமாத்மா தான், ஜீவன் இல்லை அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல இந்த உயிரோட சாரத்தை சுவாமி சாய்க்கிறார். பாருங்க, அந்தர்யாமி ச ஜீவா பகுவித கரணாயத்தீவிருத்தியனுக்தே தீவிருத்தியனுக்தே நான்யோ திருஷ்டே விசோக்தே இது யதி ந நியந்திரம் ததஸ்ய வ்யுதாசாத் த்ருஷ்ட்ருத்வாத்யந்த தத்தத் விஷய கடித தீஹி தீரூபமீஷேஹி முக்கியம் தத்தர்மாஹ காண்மமாத்யந்தின பரிபடிதாஹ தஸ்ய தர்மாத் சரி தஸ்ய சாத்மா சரீரம். இது சொல்றது, அதாவது அந்தர்யாமி பூர்வபட்சி சொல்றான், சஹா போன அறிஞர்களுக்கு நீங்க சொன்னீங்களே எஸ் சக்ஷுஷை திஷ்டன்றதை வச்சிருந்து ஏஷோ அக்ஷினி புருஷோ திருஷ்டிதேன்றது பரமாத்மான்னு சொன்னீங்களே, அந்த சகா அந்த புருஷன் ஜீவகா ஏன் அந்தர்யாமியா இருக்கிறதுனால அதுக்கு என்ன காரணம், பகுவித கரணாயத்த தீவிருத்தியனுக்தே பலவிதமான இந்திரியங்கள், அந்த இந்திரியங்களினால இந்திரியங்களுக்கு அதீனமான புத்தி ஞானம் வருது அப்படின்னுட்டு அனுப்தேகே அனுவாதம் பண்ணப்படுறது. இங்க அனுப்தேன்னு அனுப்தி ஏற்கனவே சொன்னது திருப்பி அனுப்தி அனுவாதம் பண்ணப்படுறது. அது மட்டும் இல்லாமல் இந்த வந்து இந்திரியாதீனமான ஞானம் வருதுன்றதுனால நான்யோ திரஷ்டேதி சோக்தேகே இவனை காட்டிலும் இந்த ஜீவனை காட்டிலும் வேறு திரஷ்டா இல்லை அப்படின்னு நிஷேதம் இருக்கு. அதனால ஜீவன் தான் அந்தர்யாமி இது எதி. நீ இத மாதிரி நீ கேட்டு ஆக்ஷேபம் பண்ணியானாக்க அது கிடையாது அப்படின்னு சித்தாந்தம் கிடையாது. ஏன் நியந்திரந்தரஸ்ய விதாசா அவனை காட்டிலும் வேறு ஒரு நியந்தா இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. விதாசங்க நிரசனம் பண்ணப்படுறதுன்னு அர்த்தம். நியந்திரந்தரன் நியந்தா அவனை காட்டிலும் வேறு ஒரு நியந்தா இல்லை அப்படின்னு இங்க சொல்லப்படுறது, அதுதான் இதுக்கு அர்த்தம். இல்ல இல்ல நாங்கதான் இந்திரியாதீன திரஷ்டான்னு சொன்னவே என்ன, அதுவும் கிடையாது. திரஷ்டத்வாத்தியம் திரஷ்டத்துவம் பார்த்தல் அப்படின்றதெல்லாம் இருக்குதே, அது நீ சொன்ன மாதிரி இந்திரியாதீனமானது இல்ல. தத்த விஷய கடித்ததி ரூபம் அந்த திரஷ்டத்துவம்னா என்ன அர்த்தம், பார்க்கப்படு பார்க்கிறவன் இருக்கே அந்த பார்க்கறதுன்றதே என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா அந்தந்த விஷயத்தினுடைய இதை வச்சு ரூபத்தை ரூபத்தை தெரிஞ்சுக்கிறது. விஷயாதீனமான ஞானமே தவிர்த்து இந்திரியாதீனமான ஞானம் இல்லை. இந்திரியாதீனமான ஞானம் இல்லைன்றதுனாலேயே அதுதான் அவனுக்கு ரூபம், முக்கியமான ரூபம் பரமாத்மாவுக்கு. அது அவனுக்கு உண்டுதான் வரும், அவனுடைய அனுகிரகத்தினால முக்தி திசையில நமக்கு வரும். இல்ல என்ன வரவே வராது. இந்த ஸ்லோகங்களுக்கு எல்லாம் ஈஸியா இவரையும் சொன்ன விஷயம் தான் சொல்றோம். தத் தர்மமாக அவனுடைய தர்மங்கள் பரமாத்மாவுடைய தர்மங்கள் அந்த தர்மங்கள் காண்வ மாத்யந்தின பரிபடித்தாக காண்வ மாத்யந்தின படித்தாக காண்வ சாகையிலையும் மாத்யந்தின சாகையிலையும் சுப்னேஜர்வேதற்கே அது காண்வ சாகை அது மாதிரி மாத்யந்தின சாகை ரெண்டு சாகை இந்த ரெண்டு பிரிவுகள்லயும் இத மாதிரி நிறைய அவனுடைய தர்மங்கள் எல்லாம் படித்தாக அவனுக்கு அவனோட தர்மங்கள்லாம் நிறைய படிக்கப்பட்டிருக்கு படிதாக அதனால அல்லது படிதி கதாக இவர் பண்றேன் படிப்படிதாக அப்படிதான் நான் பண்ணினேன். அதனால இந்த தர்மங்கள்லாம் பரமாத்மாவுக்கு அன்வைக்குமே தவிர்த்து ஜீவாத்மாவுக்கு அன்வைக்குமே அன்வைக்காது. கடைசி இது குமாரசி வரதேசிகன் சுவாமியினுடைய திருக்குமாரர் அவர் அடிக்கிறார் இந்த அர்த்தத்துக்கு ஒன்னால சமாதானம் சொல்ல முடியாது. என்னென்ன தஸ்ய சாத்மா சரீரம் தஸ்ய ஜீவனுக்கு நீ சொன்னே ஜீவன் தான் அந்தர்யாமின்னு அந்த ஜீவனுக்கு ஆத்மா பரமாத்மா பரமாத்மா இருக்கானே தஸ்ய ஜீவனுக்கு இல்ல பரமாத்மாவுக்கு ஆத்மா சரீரம் ஜீவன் சரீரம் தான் ஜீவாத்மா சரீரம் தான் எஸ்ய ஆத்மா சரீரம் அப்படின்னு வாக்கியம் ஸ்பஷ்டமா இருக்கு. ஏன் ஆத்மனு திஷ்டன்னு இருக்கு, தனக்கு தானே ஆத்மாவாக முடியுமா அல்லது தனக்கு தானே சரீரம் ஆக முடியுமா அது ஆகவே முடியாது. அதனால இந்த இச்சைகள்லாம் சேர்த்து பார்த்தோம்னாக்கா அந்தரியாமியா இருக்கிறவன் பரமாத்மா தான், ஜீவாத்மா இல்லை அப்படின்னுட்டு இந்த அதிகரணத்துல சாய்க்கம் சொல்லப்படுறதாக சுவாமி யோசிக்கும் சாய்க்கிறேன். இப்ப சோகத்தை கொண்டு திருப்பி அந்தரியாமி சஜீவோ பகுவித கரணாயத்த தீவத்யனூக்தே நான்யோ திரஷ்டேதி சோக்தே இது எதின நியந்திரந்தரஸ்ய வியுதாசாத் திரஷ்டத்வாத்யந்த தத்தத் விஷய கடித தீரூபம் இஷேஹி முக்கியம் தத்தர்மாஹ காண்மமாத்யந்தின பரிபடிதா தஸ்ய சாத்மா சரீரம் கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.